தேவநாயக பஞ்சாசத்து திருவயந்திரோளம் என்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானை பற்றிய இந்த ஸ்தோத்திரம் 53 ஸ்லோகங்களை கொண்டது. கலியன் இவ்வெம்பெருமான் விஷயமான பாசுரங்களில் இவரை அடியவர்க்கு மையன் என்றும் தெய்வநாயகன் என்றும் குறித்துள்ளார். அதனை அடிவற்றிய சுவாமி தேசிகன் தாசசத்யர் தேவநாதன் போன்ற சொற்களை பயன்படுத்துகிறார். சுவாமி தேசிகன் திருவைந்திரபுரம் என்னும் இந்த திவ்ய தேசத்தில் கருத்மானுடையவும் ஹதக்ரீவனுடையவும் சாட்சா்காரம் பெற்றார். தெய்வநாயகனிடம் பேரன்பு கொண்ட சுவாமி தேசிகன் அவ்வெம்பெருமான் விஷயமாக முதலில் தேவநாயக பஞ்சாசத்தையும் பிறகு பிராகிருத மொழியில் அச்சுத சடகத்தையும் இவற்றைத் தவிர செந்தமிழில் மும்மணிக்கோவை, பந்து, கழல், அம்மானை, ஊசல், ஏசல், நவமணிமாலை என்ற 7 பிரபந்தங்களையும் அருளி செய்தார் என்பது அவர் பாசுரம் வாயிலாகவே அறியலாம். தேவநாதனது திவ்ய சௌந்தர்யத்தில் ஆழங்கால் பட்ட சுவாமி தேசிகன் திருமுடி முதல் திருவடி துகள் வரை ஒவ்வொரு அவயவமாக வர்ணிக்கிறார். மோட்சத்தை அடைந்த ஒருவன் எம்பெருமானை எவ்வாறு அனுபவிக்கிறான் என்பதை பரமபத சோபானத்தில் விரிவாக கூறுகிறார் சுவாமி தேசிகன். அங்குள்ள வர்ணனை பெரும்பாலும் தேவநாயக பஞ்சாசத்தை தழுவியுள்ளது. பக்தியோகத்தில் ஈடுபட்டவரை விட பிரபன்னருக்குள்ள பெருமையை பேசி சரணமடைந்த தம்மை திருவடிக்கு அடைக்கலம் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் சுவாமி தேசிகன். பிரணத என்று தொடங்கும் இந்த ஸ்தோத்திரம் சத்தியவாதி என்று முடிவு பெறுகிறது. முத்ராலங்காரம் என்ற வகையில் இச்சொற்களை இணைத்தால் பிரணத சத்தியவாதி என்றாகும். அடியவர்க்கு மையன் என்றதன் நேரான மொழிபெயர்ப்பன்றோ இது.